ஆச்சி ஆச்சி நல்ல கண்ணாளம் காச்சி இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி நாட்டரசன் கோட்டையிலே பொன்னெடுத்து மாமன் நூறுசன பாக்கையிலே பூ முடிச்சான் அடி ஆச்சி ஆச்சி நல்ல கண்ணாளம் காச்சி இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி வெள்ளப்பணியாரம் போல வெள்ளருக்கம் பூவ போல வெள்ள மனம் உள்ள நீதான் மாமா வெள்ளப்பணியாரம் போல வெள்ளருக்கம் பூவ போல வெள்ள மனம் உள்ள நீதான் மாமா பரிசம் கண்ணால போட்டாச்சு பதிலும் என்னான்னு கேட்டாச்சு இரவா பகலா இழைச்ச பொதுவா உன்னால ரத்தூக்கம் போச்சு அடி ஆச்சு ஆச்சு நல்ல கண்ணாளங்காச்சு இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி அடியாச்சி ஆச்சி நல்ல கண்ணாளங்காச்சி இங்கு சாட்சி சாட்சி அந்த ஆகாயம் சாட்சி